வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு அம்மாடி அதுதான் கொல்லாதது ஆனாலும் மான்மே அன்பானது கல்யாண மாலைதான் மான் போல சந்தோஷ ஊஞ்சலி பழைய வாழ்க்கை மாற வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே தான் போன போக்கில் போகாது சிங்கம் மான் போட்ட கோட்டை தாண்டாது என்றும் பெண்மானின் நெஞ்சம் நம்பாதது சந்தேகம் இன்று உண்டானது முள் மீது நான் தூங்கும் கோலந்தான் நாளில் நான் செய்த பாவம்தான் மானுக்காக வாடும் மனதும் ஏங்கி பாடும் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த